செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். உனதழகினை பாடம் வரைந்திடாவின் உனதழகினை பாடம் வரைந்திட அணை நீரின் அதிரண்டு சேரும் நாணத்தில் தீ கொஞ்சம் ஊட்டும். நீ வரும் நேரம் மாணவில் கோலம் வாசல் வந்ததே ஒரு பாடல் தந்ததே.